श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि. நாம் தற்பொழுது 11வது சர்க்கத்தில் 11 ஸ்லோகங்கள் பார்த்துள்ளோம். அதற்கு மேல் 12வது ஸ்லோகத்திலிருந்து பார்க்க போறோம். இப்படியாவது அனுகிரகா பெருமாளிடத்தில் போய் சேர்ந்து அவருடன் பேச இருக்கிறாள். அவள் மனதால் எண்ணமிட்டுக் கொண்டிருந்தால், இவரும் யாரையோ ஆசைப்படுகிறார், அதனால்தான் இவரும் கிருஷாங்கராக ஆகிக்கொண்டிருக்கிறார். உடல் மெலித்துக் கொண்டிருக்கிறது. புஷ்பங்களாலும் தளிர்களாலும் ஆன படுக்கையில் படுத்துக் கொண்டுள்ளார். தன்னுடைய சைத்தியத்தை பெறுவதற்காக, உஷ்ணத்தை அகற்றுவதற்காக இவரும் இவ்வாறு செய்து கொண்டுள்ளார் என்று எண்ணி, அவருடைய மனதில் யார் இருக்கிறார் என்று பார்க்கலாம். என்னுடைய சகியான கோதையா அல்லது வேறு யாராவதா என்று எண்ணமிட்டுக் கொண்டு அங்கு சென்றாள் என்று பார்த்தோம். அடுத்தது 12வது ஸ்லோகம். அஸ்ய பாவம் அவகம்ய தத்வதஹாம் தாதிருஷம் பிரியசகி வசஸ்ததஹாம் தத்தசாமபி நிவேதயேயமிதி ஆபசன்னிதி மனுக்ரஹா ஹரேஹே. இந்த பெருமாளுடைய மனசுல என்ன இருக்குன்னு யதார்த்தமாக தெரிந்து கொண்டு, அதே போன்று அவளுடைய கோதையினுடைய மனதில் இருக்கும் விஷயத்தையும் சொல்லி, அவள் சொன்ன வார்த்தைகளையும் அவரிடம் நிவேதனம் செய்து, அவளுடைய பரிஸ்தி என்ன என்றவற்றையும் கூறி, நான் அவரிடம் கோதையை பற்றி சொல்வேன் என்று எண்ணமிட்டுக் கொண்டு அவள் ஹரியினுடைய பெருமாளுடைய சந்நிதியை, பெருமாளுடைய அருகாமையை அடைந்தாள். அஸ்ய பாவம் அவகம்ய, அஸ்ய ரங்கநாதஸ்ய பாவம் அவகம்ய, தத்வதா அவகம்ய, இருக்கிறத இருக்க மாதிரி தெரிஞ்சுண்டு. அதே மாதிரி தாதிருஷம் பிரியசகி வச்சகா ததஹா தாதிருஷம் அப்பி நிவேதயேயம் தத்தசாம் அப்பி நிவேதயேயம். அப்படியே பிரியசகியான கோதை என்ன வச்சனங்கள் சொல்லியிருக்காளோ அவர்கிட்ட சொல்றதுக்கு அந்த வச்சனத்தையும் கொடுத்துவிட்டு, அவளுடைய தசை என்ன என்று விஞ்ஞாபனம் செய்ய கடவேன் என்று தன்னைத்தானே தயார் செய்து கொண்டு, ஹரியினுடைய அதாவது பெருமாள் ரங்கநாதருடைய பார்ஷ்வம் சந்நிதிம் அனுகிரகா ஆப அனுகிரகையானவள் அந்த இடத்திற்கு சென்றடைந்தாள். சென்றவள் என்ன பண்ணாள்? விஷ்ணு சித்தனையா நியோகத்தோம் தன் வினூத்தன புராதிஹாகதாம் இத்யுதீரிய வினையே நரங்கினாம் பிராணமச்சரணையோரனுகிரஹா. அங்கு போய் அங்கு சென்று ரங்கநாதரை சேவித்தாள், விழுந்து சேவித்தாள். பிராணமச்சரணையோகோ அனுகிரஹா, அனுகிரஹா சரணையோகோ பிராணமத்து, ரங்கினஹா சரணையோகோ பிராணமத்து. பிராணமத்து நமதி அனமத்து பிர பிளஸ் அனமத்து பிராணமத்து அப்படின்னு ரூபம் வந்துடும். பிரான்ற உபசர்க்கம் வந்ததுனால நான் வந்து நாவா மாறிடும். பிராணமத்து சரணயோகோ அனுகிரஹா, யாருடைய ரங்கினஹா சரணயோகோ அனுகிரகா பிராணமத்து என்று அர்த்தம். அதற்கு முன்ன வினயேன என்ற சப்தம், வினயத்தோட சேவித்தாள். வினயத்தோட சேவிக்கிறதுக்கு முன்ன என்ன பண்ணாள்னா சில வச்சனங்களை சொன்னாள். என்ன சொன்னாள் என்றால், விஷ்ணு சித்த தனையான விஷ்ணு சித்தருடைய பெண்ணான கோதையினுடைய ஆக்கியினால் நான் தன்விநூத்தனபுரம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து கிளம்பி இங்கு வந்துள்ளேன் என்று ரங்கநாதரிடம் தெரிவித்து வினயத்துடன் அவரை சேவித்தாள் என்று தாத்பரியம். விஷ்ணு சித்தனையா நியோகதாம் தன்விநூத்தன புராதிஹாகதாம் இத்யுதீரிய வினயே நரங்கினாம் பிராணமச்சரணையோரனுகிரஹாம். அதை கேட்ட ரங்கநாதர் என்ன சொல்றார்? தன்னிஷம்ய வசனம் ததா ஹரிஹீம் சுப்ருவஸ்ருதி புட்டாத்புதாமிருதம் உத்தித குசுமகேளி சம்ஸ்தராத் ஆஸ்தமந்த மஹிமத் மஹிபத்யபாஸ்ரயஹாம் மந்த மஹிபத்யபாஸ்ரயஹாம் தத் நிஷம்ய வசனம் ததா ஹரிஹி சுப்ருவஹ ஸ்ருதிபுட்டாத்புதாமிருதம் ஸ்ருதிபுட்டாத்புதாமிருதம் உத்தித குசுமகேளி சம்ஸ்தராத் ஆஸ்த மந்தம் அஹிபதி அஹிபத்யபாஸ்ரய ஒரே பதம் அஹிபத்யபாஸ்ரயா என்று பதச்சேதம். இந்த வார்த்தையை கேட்டவுடன் பெருமாள், ஹரிஹி என்ன பண்ணார், சுப்ருவஹா ஸ்ருதிபுட்டாத்புதாமிர்தம், இந்த அவளுடைய வாயிலிருந்து வந்த அவளுடைய தன்னுடைய காதுக்கு அற்புதமாக சொல்லப்பட்ட, தேன் போன்று சொல்லப்பட்ட, அற்புதமான அமிர்தம் போன்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை கேட்டு உத்திதகாதிரில் எழுந்து உட்கார்ந்துட்டார். எழுந்து குசுமகேலி சம்ஸ்தராத்து, அந்த புஷ்பத்தினால விளையாட்டாக பண்ணப்பட்ட அந்த படுக்கை இருக்கிறதே அந்த சம்ஸ்தரத்திலிருந்து எழுந்து மந்த மந்தம் மெதுவாக அகிபத்திய பாஸ்ரேயா ஆதிசேஷனான தன்னுடைய பாம்பனையில் சிறிதாக சயனித்துக் கொண்டு வெகுவாக உட்கார்ந்தார் என்று அர்த்தம். கொஞ்சம் அப்படி படுத்த மாதிரி உட்கார்ந்துட்டார். அதுவரையில் படுத்துருந்தவர் அப்படி எழுந்து உட்காண்ட மாதிரி ஒரு பாவனை பண்ணார். அப்போ கையை மட்டும் பாம்பனையில் ஊனிக்கொண்டார். அப்படி ஒரு சைடாக படுத்துட்டார். அத்ய தட்சிண விலோச்சனாஞ்சல ஸ்பந்தனம் சபலமித்யனுஸ்மரன் தாமபோச்சத கோதயா சமம் விஷ்ணு சித்த சுமதி சுகி கிமு. அழகாக கேட்கிறார், எனக்கு இன்னைக்கு காத்தாலேயே வலது கண் துடித்தது, ஏதோ ஒரு நல்லது நடக்க போறதுன்னு நினைச்சேன், இவ்வளோ அற்புதமான நல்லது எனக்கு நடக்கும் நானே நினைக்கலை அப்படின்னு பெருமாள் சொல்ற மாதிரி, அவர் நினைக்கலன்னு சொல்லல, அத்ய தட்சிண விலோச்சனாஞ்சல ஸ்பந்தனம் சபலம் என்று சொல்றார். இன்னைக்கு எனக்கு வலது கண் துடித்தது சபலமாகிவிட்டது என்று நினைத்து கொண்ட அவர் சொல்லல, அதையும் தான் மனசுல நினைச்சிண்டு தாமபோச்சத கோதயா சமம் அவர் அவள்கிட்ட பேசச்ச இது நல்ல இப்படி இல்லாம சொல்ல முடியும், இப்பதான் ஆரம்பிக்கிறார், மெதுவா பேசணும் இல்லையா. அதனால தட்சிண விலோச்சனாஞ்சல ஸ்பந்தனம் சபலம், எனக்கு இன்னைக்கு வலது கண் துடித்தது ரொம்ப சபலமாகிவிட்டது என்று அதை நினைத்து கொண்டு, வலது கண் துடித்ததை நினைத்து கொண்டு தாம் அவோச்சது அந்த அனுகிரகையை பார்த்து சொன்னால், விஷ்ணு சித்த சுமதிஹி, விஷ்ணு சித்தரான் நல்ல புத்திசாலியான விஷ்ணு சித்தர் இருக்காரே, அவர் கோதையாசமம் சுகீகிமும், கோதையும் அவரும் சந்தோஷமா இருக்கிறாளா சௌக்கியமா இருக்காளா என்று நலன் விசாரித்தார். நலன் விசாரித்தவர் அடுத்தது ஸ்லோகத்தில் என்ன பண்றாரு பார்ப்போம். பட்டநாத துஹிதுஸ்துமந்தி காதாகதா மம விஷன்னமாசயம் நந்தயசனுபமாங்கி சாம்பிரதம் தாதுஷாகமன காரணம் பத அப்படின்னு கேட்கிறார். பட்டநாத துஹிதுஹு, பட்டநாதர் என்கிற ஸ்ரீ விஷ்ணு சித்தர் இருக்கிறாரே, அவருடைய துஹிதுஹு பெண்ணினுடைய சமீபத்திலிருந்து அந்திகாத்து ஆகதா அங்கிருந்து வந்திருக்க, மம விஷன்னமாசயம் நந்தயசி, என்னுடைய கலங்கின மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறாய், என்னுடைய துக்கமான மனதை சந்தோஷிப்பிக்கிறாய், அனுபமாங்கி அற்புதமான சரீரத்தை உடையவளே அனுகிரகையே, சாம்பிரதம் தாதிர்காமன ஆகமன காரணம் பத, நீ அங்கேருந்து வந்த காரணத்தை கூறுவாயாக என்று விண்ணப்பித்தார். அப்பொழுது அவள் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். ரங்கிணைவ மனுராகி நேரிதா சபபான சக கோதயா சுகி தேவதாவ கதையா விசேஷதோ விஷ்ணு சித்த சுமதி சமேதே. ரங்கினா ஏவம் அனுராகினா ஈரிதா, ரங்கினா ஏவம் அனுராகினா ஈரிதா சா பபான சக கோதயா சுகி தேவ தாவகதையா விசேஷத விஷ்ணு சித்த சுமதி சமேதே என்று சொன்னாள். இப்படியாக அனுராகினா ரங்கினா, ரொம்ப காதல் வயப்பட்டவனான ரங்கினா, ரங்கநாயகனால் ரங்கநாதனால் ஈரிதா சொல்லப்பட்ட அவள், கேட்கப்பட்ட அவள், ஆகமன காரணம் வத, வந்த காரணத்தை கூறு என்று கேட்கப்பட்ட அவள், சககோதையா விஷ்ணு சித்த சுமதிஹி சுகி, விஷ்ணு சித்தரான புத்திசாலியான விஷ்ணு சித்தர் இருக்காரே, அவர் கோதையோட ரொம்ப சௌக்கியமா இருக்கார். எப்படி, எதனாலன்னு தாவக தயா விசேஷத்தா, உம்முடைய தயையுடன், உம்முடைய தயையினால் அவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். சமேதத்தே சம்யக்கு ஏதத்தே, நன்கு ஜொலிக்கிறார்கள், நன்கு பிரகாசிக்கிறார்கள், சௌக்கியமாக இருக்கிறார்கள் என்று கூறினாள். கோதர நிவாசவாசிதாம் பிராபிருதம் பிரணதிபி சஹசிரஜம் பிராகினோதத சந்திதேசாம் அன்முகாத் பிரணய நிர்பரம் பச்சஹாம். தன்னுடைய கேசத்தில் வைத்து அங்கு வாசம் செய்ததான, அதிவாசம் செய்து அந்த சஹசிரஜம் கமலத்தை, ஒரு தாமரையை பிரணத்திபிகி தன்னுடைய வணக்கத்தின் வணக்கத்துடன் பிராகினோத் அனுப்பியிருக்கிறாள். அவள் சேவித்து இந்த சகஸ்ரஜம் என்ற கமலத்தை, சகஸ்ரஜம்னாலே கமலம், அந்த சகஸ்ரஜ கமலத்தை உமக்கு கொடுப்பதற்காக கொடுத்து அனுப்பியிருக்கிறாள். அது எப்படி இருக்குதுன்னா ரொம்ப சுகந்தமாக இருக்கு. சாதாரணமாகவே புஷ்பமே சுகந்தம், அதற்கு மேலே தன்னுடைய தலையில் தன்னுடைய சிரசில் தரித்து கொடுத்துருக்கிறதுனால அந்த கேசத்தினுடைய சுகந்தமும் சேர்ந்திருக்கு. சுவாலகோதர நிவாச வாசித்தாம், தன்னுடைய அலக்கத்தில் தன்னுடைய கேசத்தில் நிவாசம் செய்ததனால் இன்னும் விசேஷமாக வாசனை பெற்றதான சஹஸ்ரஜம், ரொம்ப சுகந்தமாக இருக்கக்கூடிய புஷ்பத்தை உமக்கு கொடுத்து பிராகினோத் அனுப்பியிருக்கிறாள். அதுவும் எப்படி? பிரணதிபிஹி சக, பிரணதிபி சக, இப்படி சொல்லணும், பிரணதிபிஹி சக ஸ்ரஜம், சஹஸ்ரஜம் இல்ல, பிரணதிபிஹி சக ஸ்ரஜம், வணக்கங்களுடன் கூட அவளுடைய சேவிப்புகளுடன் கூட சஹஸ்ர ஸ்ரஜம் மாலையை அப்படி வச்சுக்கோ. பிரணதிபிஹி சக ஸ்ரஜம், பிரணதிபிஹி சக ஸ்ரஜம் பிராகினோத், வணக்கங்களுடன் சேர்த்து மாலையை கொடுத்து அனுப்பியிருக்கிறாள். அது எப்படிப்பட்ட மாலை என்றால் சுவாலகோதர நிவாச வாசித்தாம் சஹஸ்ரஜம், தன்னுடைய கேசங்களில் வைக்கப்பட்டதனால் மிகவும் வாசனையூட்டப்பட்டதான அந்த மாலையை கொடுத்து அனுப்பியிருக்கிறாள். மேலும் மன்முகாத் என் மூலமாக சந்தேசமும் அனுப்பியிருக்கிறாள். பிரணய நிர்பரம் வச்சகா, காதல் மிகுதியால் ஏற்பட்ட வசனங்களையும் கூறி அனுப்பியிருக்கிறாள். பிரணய நிர்பரம், பிரணயகன்னு காம ஆசை, ஆசையினால் பரிதமான, ஆசையினால் ஃபில்டான அர்த்தம், ஆசையுடன் கூடிய வார்த்தைகளையும் அனுப்பியிருக்கிறார் என்று கூறினாள். என்ன சொல்லி அனுப்பிச்சாலோ அதை அப்படியே நிவேதனம் பண்றார். ஏகதா நிசி விஹார சம்ஸ்தரே யஸ்துவயா கிரியத சங்கமோத்சவாம் சோத்யநாள் பதிவ செய்து வியதாமயோ ரங்கநாயக தயானுபூயதே. ஒரு நாள் ராத்திரியில சொப்னத்தில் நீர் வந்து கோதையோட எந்த ஒரு சங்கமோத்சவத்தை செய்தீரோ, அவளுடன் சேர்ந்து இருந்தீரோ, சோ அத்திய நாற்பதிவ செய்கி வியதாமய, அப்போலிருந்து ஆரம்பிச்சு ரொம்ப ரொம்ப நாளாக ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுக்கு அவளுக்கு, அப்படி ரங்கநாயக தயா அனுபூயதே, உங்களுடைய இல்லாமையினால் ஏற்பட்ட விரக வேதனையானது அவளால் மிகவும் அனுபவிக்கப்பட்டு வருகிறது என்று நாற்பதிவ செய்கி, ரொம்ப நாளான அல்பதிவ செய்கில் என்ன அல்பதிவ செய்கி, வெகு நாட்களாகவே அவள் உம்முடைய நினைவால் உம்முடைய பெரிவாற்றாமையை தாழ முடியாமல், பெரிவாற்றாமையால் பெரிவாற்றாமை தாழ முடியாமல் பெரிவாற்றாமையால் வருந்துகிறாள் வாடுகிறாள் என்று தயா அனுபூயதே என்று கூறினாள். அந்த விரக வேதனையானது அவளால் அனுபவிக்கப்படுகிறது என்று கூறி, தத்வியோக ஜனிதோக்ரவேதனானோதனாய சகசா சகீஜனை கல்பித பிரசவ தல்பசாயினி சம்பகோபவன சீம்நிதாம்யதி. அழகான ஸ்லோகம். தத்வியோக ஜனிதோக்ர வேதனானோதனாய, உன்னால் ஏற்பட்ட அந்த விரக வேதனையை போக்கடிப்பதற்காக உடனே அவள் சகீஜனங்களுடன் சேர்ந்து கல்பித பிரசவ தல்பசாயினி, செய்யப்பட்டதான பிரசூனங்கள் என்ற பிரசவ தல்பசாயினி, புஷ்ப சயனத்தில் புஷ்பங்களால் செய்யப்பட்ட ஒரு படுக்கையில், சம்பகோபவன சீம்னி, சம்பக வனம் இருக்கிறதே, சம்பக தோட்டம் இருக்கிறதே, அதனுடைய பார்டரில், அதனுடைய எண்டில், அதனுடைய சீம்னி, அதனுடைய எல்லைப்புறங்களில் தாம்யதி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள், தவித்துக் கொண்டிருக்கிறாள், தவித்துக் கொண்டிருக்கிறாள், தப்பித்துக் கொண்டிருக்கிறாள்தான் தவித்துக் கொண்டுன்னு ஆயிடுச்சு, தவித்துக் கொண்டிருக்கிறாள் என்று கூறினாள். 20வது ஸ்லோகத்தில் யா சரோஜனயனா சுசிஸ்மிதாம் வாசவே பபதி மஸ்தகஸ்தனி வல்லகீஸ்வன மனோக்ய பாஷினி புல்ல பத்மருச்சி தூர்வகானாம். யா சரோஜனயனா சுசிஸ்மிதா வாசவேப பதி மஸ்தகஸ்தனி வல்லகீஸ்வன மனோக்ய பாஷினி புல்ல பத்மருச்சி தூஹு புல்ல பத்மருச்சி தூர்வகானனா என்று ஒரே பதம். எந்த ஒரு சரோஜனயனை, அழகான கமல கமலம் போன்ற கண்களை உடையவள், தாமரை போன்ற கண்களை உடையவள், அழகான சிரிப்பை உடையவள் சுசிஸ்மிதா வாசவேப பதிமஸ்தகஸ்தனி, இந்திரனுடைய யானை போன்று, யானையினுடைய தலைகள் போன்று இருக்கக்கூடிய தன்னுடைய வக்ஷஸ்தலத்தை உடையவளான, ஸ்தனத்தை உடையவளான அவள், வல்லகீஸ்வன மனோஜ்ஞ பாஷினி, வீணையினுடைய ஸ்வரம் போன்று அழகாக பேசக்கூடியவளான மஞ்சு பாஷினி, மனோஜ பாஷினியான அவள், புல்ல பத்மருச்சி தூர்வகானனா, மலர்ந்த புஷ்பத்தினுடைய வாசனையைப் போன்ற வாசனையை தன்னுள் அடக்கி வைத்திருப்பவளான அவள். மேலும் மலர்ந்த புஷ்பங்களுக்கு ஒத்த அதற் போன்ற ஒரு மலர்ச்சியை உடையவளான அவள், அழகான முகத்தை உடையவளான அவள், யா பிரசுத்வர விஷால பாஸ்வர ஸ்பார வீக்ஷண புரஸ்கிருத ஸ்மரா சாந்திரயௌவன விதூத விதூதயோல்லசத் காந்தி சிந்து ஜலஜாப கந்தரா. அப்படிப்பட்டவள், அப்படிப்பட்டவள் இப்ப என்ன ஸ்தித்தில இருக்கான்னு 23வது ஸ்லோகத்துல சொல்ல போறார். இப்ப என்ன ஸ்திதி? 22ல் அவ எப்படி இருந்தவள்? அவள் இப்படி இருந்தவள் இப்படி ஆயிட்டா சுவாமி அப்படின்னு சொல்றதுக்காக இந்த ரெண்டு ஸ்லோகம் 21லையும் 22லையும் யா சரோஜனயனா சுசிஸ்மிதா ஆசீத் வாசவேபனிப வாசவேபபதி மஸ்தகஸ்தனி ஆசீத் வல்லகீஸ்வன மனோஜ்ய பாஷினி ஆசீத் புல்ல பத்மருச்சி தூர்வகானனா ஆசீத். எப்படிப்படியெல்லாம் இருந்தாலோ இன்னும் மேலும் யா பிரசுத்வர விஷால பாஸ்வர ஸ்பார வீக்ஷண புரஸ்கிருத ஸ்மரா. எந்த ஒரு கோதையானவள் பரவக்கூடியதான விஷாலமான பாஸ்வர பிரகாசமுடையதான ஸ்பார வீக்ஷண நன்கு அழகான கண்களை உடைய கண்களால் புரஸ்கிருத ஸ்மரா என எதிரே மன்மதனையே எதிர நிக்க வைக்கக்கூடிய சாமர்த்தியமுடையவளான அவள். எப்படி? எதனாலன்னா நாலு பக்கமும் பரவக்கூடிய பிரகாசத்தினால் பிரகாசத்தை உடைய அற்புதமான கண் திருஷ்டியினால் எதிரே மன்மதனையே நிக்க வைக்கக்கூடிய அழகுடையவளான அவள். மேலும் சாந்திர யௌவன விதூதையோல்ல சத்காந்தி சிந்து ஜலஜாப கந்தரா. அவளுடைய கழுத்தானது எப்படி இருக்குன்னா சாந்திர யௌவனம், நிபிடமான யௌவனம் அர்த்தம், அதாவது கனமான யௌவனம், அதுவாகிற யௌவனமாகிற ஒரு விது சந்திரனுடைய உதயத்தினால் உல்லசத்து மலர்கின்ற காந்தி சிந்து அந்த அதனால் மலர்கின்ற ஒரு அழகு என்கிற சமுத்திரம் இருக்கிறதே அதிலிருந்து உண்டான சங்கமோ இது என்று நினைக்கக்கூடிய அளவிற்குள்ள கழுத்தை உடையவளான அவள். அந்த கழுத்து என்னதுலான்னு பார்த்தா கழுத்துன்றது அழகுன்ற ஒரு பெரிய சமுத்திரத்திலிருந்து உண்டான சங்கமோ என்று நினைக்கலாம் போன்று இருக்கிறது. அது அந்த அழகு என்கிற இது எங்க எதனால வந்தது? எப்படி வந்தது? சாந்திர யௌவனத்தினால, நிபிடமான யௌவனம், அதாவது மிகுந்த யௌவனம், உயர்ந்த யௌவனத்தினால், யௌவனம் என்கிற சந்திரோதயத்தினால் ஏற்பட்ட காந்தி சிந்து அதனுடைய சமுத்திரம் இருக்கிறதே காந்தி சிந்து, காந்தி என்கிற சிந்து சமுத்திரத்திலேருந்து ஒரு உல்லசத் காந்தி சிந்து, அதாவது சந்திரோதயத்தினாலே ஏற்பட்ட காந்திமத்தான சிந்துன்னு அர்த்தம். சந்திரோதயம் பட்டதுன்னா சமுத்திரம் எப்படி இருக்கும்? அந்த அந்த மாதிரி உள்ள காந்தி சிந்து இருக்கிறதே, அதில் உண்டான ஜலஜம் இருக்கிறதே, ஜலஜம்னா சங்கம், அந்த சங்கத்தை சங்கத்தினுடைய ஆபா சோபை இருக்கிறதே, பிரகாசம் இருக்கிறதே, அது போன்ற கந்தரா அழகான தன்னுடைய கழுத்தை உடையவளான அவள். இப்ப என்ன ஆனான்னா யாஸ்மரஸ்ய மகிமாப்தி சந்த் இன்னும் மேலும் சொல்றார், யாஸ்மரஸ்ய மகிமாப்தி சந்திரிகாம் சக்ஷுரோர் அமிர்தவர்த்திகாண்டிணாம் அங்கனா நிவக சில்ப கல்பனா நைபுணி சபலதா ஸ்வயம் புவஹ. அவள் இன்னும் எப்படிப்பட்டவள்? மறுபடியும் யானே ஆரம்பிக்கிறார். எந்த ஒரு கோதையானவள்? மன்மதனுடைய மகிமாப்தி சந்திரிகா, மன்மதனுடைய ஒரு பெரிய மகிமை என்கிற சமுத்திரத்தினுடைய சந்திரிக்கை போன்று விளங்குகிறாளோ, அதனுடைய சந்திரகிரணங்கள் போன்று விளங்குகிறாளோ, ஒரு மன்மதனுடைய மகிமையே ஒரு பெரிய சமுத்திரம்னால் அதில் தோன்றிய சந்திரனுடைய கிரணங்கள் போன்று விளங்கக்கூடியவளான அந்த கோதையானவள். அப்படின்னா அர்த்தம்னால் மன்மதனாகிற சமுத்திரத்திலிருந்து உண்டான சந்திரனால் ஏற்பட்ட காந்தியை உடையவள் போன்று இருக்கக்கூடியவளான அவள். மேலும் சக்ஷுஷோர் அமிர்தவர்த்தி காண்டாம் சக்ஷுஷோகோ அமிர்தவர்த்தியின் நயனயோகோன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். சக்ஷுஷோகோ அமிர்தவர்த்திகா, கண்களுக்கு ஒரு அமிர்த வர்த்திகா, அமிர்தத்தினால் செய்யப்பட்ட, அமிர்தத்தினால் செய்யப்பட்ட ஒரு வர்த்திகான திரியோ என்று நினைக்கலாம் படியாக. அங்கனானிவக சில்ப கல்பனா நைபுணி சபலதா ஸ்வயம்புவகா. பெண்களுடைய கூட்டங்களை அடிக்கடி செய்வதனால் நைபுண்யம் ஏற்பட்டது அந்த பிரம்மாவுக்கு. பெண்களை அடிக்கடி சிருஷ்டி செய்வதனால் ஏற்பட்ட நைபுண்யம் இருக்கிறதே, அந்த நைபுண்யத்தினால் ஏற்பட்ட சபலத்தை தான் கோதையோ என்று நினைக்கலாம் படி இருந்த அவள். அப்பன்ன அர்த்தம், எவ்வளோ கஷ்டப்பட்டு பெண்களுடைய சிருஷ்டியை பிரம்மா பண்ண, எல்லாமே எக்ஸசைஸ் மாதிரியே அமைய, ஒன்னே ஒன்று சபலமாச்சுன்னா அதுதான் கோதை என்று சொல்லலாம் போல் உள்ள அந்த கோதையானவள் சா அத்திய. அப்படிப்பட்ட அவள் நவ் இப்ப என்ன ஸ்தித்தினா பாஷ்பசலிலா விலேக்ஷனா, கண்ணிலேந்து ஜலம் கொட்டின்றே இருக்கு. அமிர்தவர்த்தியா இருந்தவள், மத்தவா கண்களுக்கெல்லாம் அமிர்தம் போன்று இருந்தவள், இப்பொழுது தானே அழுதுன்றிருக்கா. ஸ்வாந்ததாந்தி விகத ஸ்மிதாங்குரா, ஸ்வாந்ததாந்தி விகத ஸ்மிதாங்குரா, தன்னுடைய சரீரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய, தன்னுடைய மனசுல ஏற்பட்டிருக்கக்கூடியதான கிளேசத்தினால் விகத ஸ்மிதாங்குரா, அந்த சிரிப்பே புன்முறுவலே போய்விட்டது. இப்பொழுது சிரிப்பதே இல்லை, எப்பொழுதும் சோகமயமாகவே இருக்கிறாள் என்றும், துஸ்ஸஹா, தடுக்க சகித்து கொள்ள முடியாதவளாக இருக்கிறாள். எதை? லகுவியோக பாவகஜ்வால தக்த குசஹார மௌக்திகா. மேலும் துஸ்ஸஹா, துஸ்ஸஹான்றது தனியா தனியா ஒரு பதம், விசேஷணம் அவளுக்கு. துஸ்ஸஹா, சகித்துக் கொள்ள முடியாதவளாக இருக்கிறாள். எதை என்றால் வியோகத்தை, பெருமாள் இல்லாமல் இருப்பதை. லகு வியோக பாவக, சின்ன வியோகம் என்கிற ஒரு அக்னியினால, அக்னியினுடைய ஜுவாலையினால தக்த, கொளுத்தப்பட்ட குஜஹார மௌக்திகா, தன்னுடைய மார்பில் அணிந்து கொண்டிருக்கிற ஹாரமானது என்ன, அவளுடைய மூச்சு காத்தாகிற லகு வியோக பாவக ஜுவாலா, அதனால் தக்தம் ஆயிடுத்து. தன்னுடைய வியோகம், பெருமாளுடைய வியோகம் என்கிற ஒரு அக்னி இருக்கிறதே, அந்த அக்னியினுடைய ஜுவாலையினால அந்த முத்துக்கள்லாம் எரிந்து விட்டனவோ என்று சொல்லலாம் போன்று இந்த ஸ்திதியை அனுபவிக்கிறாள் என்று சாத்திய சா. எப்படி இருந்தவள் அவள், மூணு ஸ்லோகத்தில் அவளுடைய அழகை வர்ணிச்சுட்டு, அப்படி இருந்தவள் இப்படி ஆயிட்டா. சுவாமின் கண்ணிலேருந்து எப்பவும் கண்ணீரும் கவலையுமாக இருக்கிறாள். தன்னுடைய மனசில் ஏற்படக்கூடிய சிரமத்தினால சிரிக்கிறதையே நிறுத்திவிட்டாள். விகத ஸ்மிதாங்குரா, அத சிரிப்பினுடைய அங்குரங்களே ஏற்படவில்லை. சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறதுக்கு முன்ன ஒரு அங்குரங்கள் வருமே, அப்புறம் புல புலான்னு சிரிப்பா, அது மந்தஸ்மிதம்னு சொல்லுவா, சிரிப்புன்னு சொல்லுவா, அதுக்கான அங்குரங்கள்லாம் இருக்கும் முன்ன, அதெல்லாம் இப்ப இல்லை. துஸ்ஸஹா, பொறுத்து கொள்ள முடியாத விரக வேதனை உடையவளாகவும், லகு வியோக பாவக, சின்ன வியோகம் என்கிற ஒரு அக்னி ஜுவாலை இருக்கிறதே, அதனால் தக்த, அதனால் எரிக்கப்பட்ட முத்து முத்துஹாரத்தை உடையவளாக, முத்து முத்துஹாரம் போட்டுருக்கா, ஆனால் அது சூட்டுனாலையும், மூச்சு காற்றுலிருந்து வர சூட்டுனாலையும், தன்னுடைய விரக வேதனையினால் ஏற்பட்ட சூட்டுனாலையும் அது பொசுங்கி போகிற அளவுக்கு ஆயிருக்கு என்று அவளுடைய தசையை வர்ணித்தாள் அனுகிரகா பெருமாளுக்கு. அற்புதமாக இப்படி 24 ஸ்லோகங்கள் ஆயிருக்கு. இதற்கு மேலே அடுத்த ஸ்லோகத்தில் அடுத்த கலக்ஷேபத்தில் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹம். தாசன்.